விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆள் நாளைக்கோருள் இல்லை செய்யும் நந்த கோபாலகிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி நாளைக்கோருள் இல்லை செய்யும் நந்த கோபாலகிருஷ்ணன் விஷமக்கார மேகம் போல இருப்பான் பாடினாலோ நெஞ்சல் வந்து கூடியிருப்பான் நில மேகம் போல இருப்பான் பாடினாலோ நெஞ்சல் வந்து கூடியிருப்பான் கோல புல்லாங்குழல் ஊதி கோபிகளை கள்ளமாடு கோல புல்லாங்குழல் ஊதி கோபிகளை கள்ளமாடி தெரியாதென்றால் நெக்குருக கிள்ளி விட்டு அவளை நெக்குருக கிள்ளி விட்டு அவள் விட்டு வைக்க ஆடும் போது இதாண்டி மூக்காரே என்பான் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் வெண்டைப்பானை மூடக்கூடாது பானை மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது இவன் அம்மா கேட்டை சொல்லக்கூடாது சொல்லி விட்டால் அட்டகாசம் தாங்க கூடாது இவன் அம்மா கேட்டை சொல்லக்கூடாது சொல்லி விட்டால் அட்டகாசம் தாங்க கூடாது சும்மா ஒரு பேச்சுக்கானும் திருடன் என்று சொல்லிவிட்டால் சும்மா ஒரு பேச்சுக்கானும் திருடன் என்று சொல்லிவிட்டால் இவனை திருடன் என்று சொல்லிவிட்டால் உன் அம்மா பாட்டி அத்தை தாதா அத்தனையும் திருடன் என்பான் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி நாடிக்கூறுலீலை செய்யும் நந்த கோபாலகிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன்.